போகுது என் பைங்கிழி வானிலே, நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே, உறவும் இல்லையே. போகுதே போகுதே என் பைங்கிழி வானிலே. பிறகு கவிக்கும் இந்த சருகு காதலின்